శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యో మే సన్నిధత్తాం సదాహతి అచ్చం గురుపరంపరాయే నమః. இப்போ இங்க அந்த அதிகரண விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டாரு. ஒரு ஸ்லோகத்துல மீதி ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்லோகத்தினால இந்த ஆத்மான் பதம் இருக்கு. ஆத்மான்னாக்க என்ன அர்த்தம்? நீ வந்து பரமாத்மான்னு ஸ்தாபிச்சோம் வாஸ்தவம். பரமாத்மான்னுட்டு எப்படி ஸ்தாபிச்சோம்? அந்த பிரகரண சந்தர்ப்பங்கள் இருக்கே, பின்னாடி வாக்கியம் பின்னாடி வாக்கியம், அது இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அவ கேட்ட கேள்வி, அது இது எல்லா கேள்வி இதெல்லாம் சொல்லி யுக்திகளை சொல்லி சமாளிச்சுக்கோம். இப்போ ஆத்மான்னு பரமாத்மாவை சொல்றதுன்னு சொல்ற எழுதியோ அது எப்படி சொல்லும்? பொதுவா பரமாத்மா ஜீவாத்மான்னுட்டு ஆத்மசத்துவத்துக்கு விசேஷனைட்டு சொல்றோம். ஜீவாத்மா பரமாத்மான்னு பரமாத்மான்னு சாதாரண சப்தம். அதுல பரமாத்மான்னு சொன்னாக்க எந்திரமான சொல்லும், ஜீவாத்மான்னு சொன்னாக்க ஜீவனை சொல்றது. இப்ப பொதுவா ஆத்மா தான் அங்க இருக்கு. ஆத்மாவா அரே திரஷ்டவியான்னு இருக்கு. அந்த ஆத்மாவா அரே திரஷ்டவியான்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆத்மத்துவத்துக்கு பரமாத்மா பரத்துவம் நம்ம சொல்லிடுவோம் சித்தாந்தத்தை. இப்ப அந்த சப்தத்துக்கு எந்த விதமா அர்த்தம் சொல்றீங்க நீங்க? லோகத்துல எப்படி அர்த்தம் இருக்கு? ரூடியா சொல்லலாம், இடுபறி பெயரா சொல்லலாம், காரண பெயரா சொல்லலாம், ரெண்டுத்தையும் வச்சுன்னு சொல்லலாம். எதை வச்சுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு இப்ப சமாதானம் சொல்ல போற. மூணு விதமாகவும் சொல்லிட்டு போலாம். இடுபறி பெயராகவும் சொல்லுங்கோ, அதே மாதிரி காரண பெயராகவும் சொல்லுங்கோ, ரெண்டும் சேர்ந்த மாதிரியும் சொல்லலாம். இப்படி அப்படின்னாக்க ரூடி, ரூடினாக்க இடுகிரி பெயர். அந்த இடுகிரி பெயரை வச்சுன்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? லோகத்துல பொதுவா ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரீர சம்பந்தின்னு அர்த்தம். சரீரத்துக்கு சம்பந்த, சரீரத்து சம்பந்தத்தை உடையது. அதுக்கு பிரதியோகியா இருக்கும். ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, புத்திரஹ அப்படின்னா கஸ்ய புத்திரஹ, பிதா கஸ்ய பிதா அப்படின்னு கேள்வி வருது. இதான் சம்பந்தம். பிதான்னாக்க ஒரு உறவு சம்பந்தத்தை சொல்றது. யாரோ ஒருத்தனுக்கு இவன் ஒரு புத்திரனுக்கு இவன் பிதா, புத்திரன் யாரோ ஒரு பிதாவுக்கு இவன் புத்திரன் அப்படின்னு அர்த்தம் வருது. அந்த மாதிரி ஆத்மா அப்படின்னாக்க அந்த ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் இருந்தே ஆகணும். அந்த சரீரம் என்னது அப்படின்னாக்க இந்த லோகம் எல்லாம் சரீரம். பரமாத்மா அந்த ஆத்மசத்துவத்தினால் சொல்லப்பட்டவன் பரமாத்மா. ஏன் இப்ப ஜீவாத்மாவுக்குள்ள இந்த உடம்பு இருக்கோ இல்லையா சரீரமா, அதனால இது சொல்லட்டுமே, ஜீவாத்மாவை இங்க எடுத்து போட்டுமே அப்படின்னு கேட்கலாம். வாஸ்தவம் தான் சொல்லலாம், ஆனால் கூட சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னாக்கா அதாவது சங்கோஜம் இல்லாம, சங்கோஜம் இல்லாம புஷ்கலமா ஒரு அர்த்தம் வருது பூர்த்தியா. அது வர்ற சமயத்துல அதனுடைய அர்த்தத்தை குறைக்க கூடாது. அது அர்த்தத்தை குறைக்க கூடாது. எப்படி பரமாத்மான்னு சொன்னு வச்சுக்கோங்க ஆத்ம சப்தத்தினால, அப்ப லோகத்துல இருக்கிறது அனைத்துமே அவனுக்கு சரீரம்னு அழிடும். ஆனால் பொதுவா ஜீவாத்மான்னு சொன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த உடம்பு ஒன்றுதான் சரீரம். அப்படி சொன்னாக்க இந்த சம்பந்தம் வந்து பூர்ணமாகல, பூர்ணத்துவம் வரல இந்த சம்பந்தத்துக்கு. அதனால ஒரு ஜீவாத்மான்னு சொல்றதை காட்டணும் ஆத்மசத்துவத்துக்கு ரூடியினால பரமாத்மான்னு சொல்லிட்டோம்னாக்க அது அர்த்தம் அழகா அமைஞ்சு போயிடுறது. அதனால ரூடியினாலேயே இந்த மாதிரி ஒண்ணு சொல்லலாம். இன்னொன்னு விற்பத்தி, என்ன விற்பத்தி? ஆப்னோதீதி ஆத்மா. ஆப்னோதீன்னு என்ன அர்த்தம்? வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறவன் இவன், இவன் போகாத இடமே இல்லை. சராட்சரம் அச்சீகர சரண பங்க ஜெயனாஞ்சிதம் பிரயாச இவன் என்ன பண்ணிட்டான் என்பரமா திருக்கிரம அவதாரம் எடுத்தான். ஒரு திருவடி அதுல பாதாவரையும் போயிடுச்சு, இன்னொரு திருவடி சத்தியலோக வரையும் தான் போயிடுச்சு. ஏன் அப்படி போச்சுன்னா லோகத்தில் இருக்கக்கூடிய சேதனம் அச்சேதனம் அனைத்தையும் இதெல்லாம் எந்து அப்படின்னு முதல போட்டான் அவன். சராஜனம் அதிகம் சரண பங்கஜேன அங்கிதம், அங்கிதம்னாக்க அடையாளம் பண்ணப்பட்டது, எல்லாமே முதல போட்டுட்டான். தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை வச்சு எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு அவன் காமிச்சு கொடுத்துட்டான். இததான் சிருஷ்டுவா தேவான் உத்தாபிஷத்து அப்படின்னு உபநிடதம் சொல்றது. எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி எல்லாவுலயும் அவன் பொந்துட்டான், எல்லாம் அவனுடையதுன்னு அர்த்தம். இதான் சர்வவியாபகம், சர்வவியாபியா இருக்கிறது வந்து அதுதான், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். அதனால இங்க வந்து இந்த ஆத்மசத்தமானது ரூடியா பரமாத்மாவும் சொல்லலாம், அல்லது ஆத்மோதீதி ஆத்மான் விசத்தினால பரமாத்மாவும் சொல்லிடலாம். அல்லது இன்னொரு விஷயம் எனக்கு, ஆத்மான ஜீவனே இருக்கட்டுமே, அதனால ஒன்னும் விரோதம் வந்து இல்ல. ஆத்மா அப்படின்னாக்கா ஜீவனே சொல்லப்படுகிறான். எப்படி சொல்லப்படுகிறான் அப்படின்னாக்கா, ஆத்மான லோகத்துல நம்ம வந்து அந்த ஆத்மா வந்து இருக்கு, ஒரு ஆத்மா அவன் சுத்தாத்மா, இவன் சதாத்மா, இவன் துஷ்டாத்மா, மகாத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆத்மான்றது ஜீவன் வச்சுதான் லோகத்துல நான் சொல்லிட்டு இருக்கோம். இவ ஆத்மா லோகத்துல ஜீவாத்மா தான் சொல்றது. ஆனா சொன்னா கூட இது துவாரவர்த்தியா, துவாரவர்த்தின்னு என்ன அர்த்தம், இந்த ஜீவன் இருக்கானே அவன் துவாரா பரமாத்மா வந்து சொல்லப்படுறான், அந்த ஜீவனுக்கும் அந்தரியாமி பரமாத்மான்னு அர்த்தம். அதான் அந்த ஆத்மோதீதின்னு சொன்னமே, அந்த ஆத்மோதீன்றது யௌகிகமா நிறைய அர்த்தம் சொல்லிடுத்து, யௌகிகமா நிறைய பரமாத்மா சொல்லிடுத்து, எல்லாருமே வியாபிச்சிருக்கான்னு. இப்ப சொல்றது எப்படின்னாக்கா, ஜீவனுக்கு அந்தராத்மான்னு அர்த்தம், ஆத்மான்னா ஜீவன், அந்த ஜீவனுக்கு அந்தராத்மாவாக இவன் இருக்கான். அதனால ஜீவன் சொன்னா கூட பரமாத்மா பர்யந்தம் அது அர்த்தம் போனோம், ஜீவாத்மா அந்தரியாமி பரமாத்மா, ஜீவாத்மா சரீரி பரமாத்மா அப்படின்ற பர்யந்தம் அர்த்தம் அர்த்தம் போனோம். இது துவாரவர்த்தி. இப்படி மூணு விதமா இப்படி சொல்லலாம், மூணு விதமா சொல்லலாம். சரி, இப்ப பிரகிருதி இருக்குது, அது கூட வியாபிச்சிருக்குது, இதுதான் நிறவேவம் எல்லாருக்கும் வியாபிச்சிருக்குன்னு சொல்லுவோம், காலம் வியாபிச்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் கூட இது வரலாமேனாக்கா அது வராது. ஏன் அப்படின்னா, இதான் யோகர் உடம்புன்றது. யோகர் உடம்புன்னு காலம்ங்கிறது எல்லாத்தையும் வியாபிச்சிருக்குன்னு என்ன அர்த்தம், எல்லா வஸ்துக்களும் விசேஷமா இருக்கு, சைத்ரா எச்சதி அப்படின்னு சொல்றேன். சைத்திரன் போகிறான், சைத்திரன் போகிறான்னாக்கா அந்த போகிறான்ற சைத்திரன் தானே, அவனுக்கு விசேஷமா, அதாவது இப்ப நிகழ்காலத்தில் அவன் போய் கொண்டிருக்கிறான், அந்த கிரியையிலையும் அந்த ஜீவன் கிட்ட சைத்திரன் கிட்ட அந்த காலமானது அன்வயிச்சிருந்தது. அல்லது தர்மபூதக்கு ஞானம்னா விபுவா இருக்குதே, அது யாருக்குதான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் சரி கிடையாது. ஏன் அது சரி கிடையாது அப்படின்னாக்கா, இந்த ஞானம் எல்லாம் இருக்கு ஏதாவது ஒண்ணுத்துல ஆசிரியத்துதான் இருக்கும், தனியா இருக்கவே இருக்காது. ஞானம் வந்து சுபாவம் தானே, தர்மம் தானே, அந்த தர்மம் வந்து ஒரு அவனுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஆத்மாவோ ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ ஆச்சரியத்துதான் இருக்கும், மற்றபடி தனியா இருக்காது. அதனால யோக குணமா பார்த்தாலும் சாட்சாத் பரமாத்மா தான் நிர்ணயிக்கும், அவன் சர்வசக்தன், சர்வ விபு, சர்வாந்தரியாமி, சர்வசரீரி, அதனால எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான்னு சொன்னாக்க அனைத்தும் அது சரியா போறது தான். ஆதரனால நீங்க எந்த பட்சத்துல எப்படி பார்த்தாலும் ஆத்மான்றது இந்த மூணு அர்த்தத்துல வச்சு பார்த்தோம்னா கூட பரமாத்மாவை தான் அது சொல்லுமே தவிர்த்து ஜீவனையும் சொல்லவே சொல்லாது, ஜீவனையே சொல்லாதுனாக்கா அச்சேதனத்தை சொல்லவே சொல்லாது. அதனால ஒரு விற்பத்தி, யௌகிக விற்பத்தினால ஆத்மோதீதி ஆத்மா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். அல்லது இது சமுதாயம் ரூடியா, ரூடியா சொல்ற சமயத்துல அந்த அர்த்தத்திலையும் வந்துடும். அல்லது ஆத்மசத்துக்கு ஜீவன் தான் அர்த்தம், அந்த ஜீவனுக்கு ஜீவத்வாரா, அதாவது இந்த பார்வ இந்த சரி, நான் இப்ப இருக்கேன், எனக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு, இந்த உடம்பு எனக்கு சரீரம், பரமாத்மாவுக்கு இந்த சரீரம் தான், பரமாத்மாவுக்கு இந்த உடம்பு சரீரம் தான். அது எப்படி சரீரம் அப்படின்னாக்கா, ஜீவத்வாராவும் சரீரமா இருக்கும், சாட்சாதாவும் சரீரம் சரீரமா இருக்கும், சாட்சாதாவும் சரீரமா இருக்கும் இந்த உடம்பு பரமாத்மாவுக்கு, ஜீவத்வாரா ஜீவ மூலமாகவும் அவனுக்கு சரீரமா இருக்கும். இது பிரதான பிரதிநிதிராதிகாரத்துல சுவாமி தேசியம் சாய்க்கிறார், சத்வாரகமாகவும் அத்வாரகமாகவும் இருக்கும்லாம் சாதிச்சிருக்கார். இது ஏன் இந்த ஸ்ரீமதார் ஸ்ரீசக்தி எல்லாம் சொல்றேன்னாக்கா, என்ன சார் சுவாமி கலெக்டர் சாய்க்கு சொன்ன விஷயம் இது, இந்த பாரு இந்த ஸ்ரீமத் ரேசாரன்றது தமிழ் நினைச்சுன்றாரு, இங்கோ இது பெரிய சாஸ்திர கிரந்தம், எம்பெருமான சீவாஷத்துல என்னென்ன சாதிச்சிருக்கிறோ அவைகள் அனைத்தையும் இந்த ரகசிய கிரந்தத்துல சமன்வயப்படுத்தி சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதனால இத சூக்மமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாய்க்கிறார். சம்பிரதாய கிரந்தத்தை சாஸ்திர கிரந்தத்தோடு சேர்க்கக்கூடாது நம்ம இதுல. ஏன்னா சம்பிரதாய கிரந்தம் உபதேசிக்க கம்யம், சாஸ்திர கிரந்தங்கள்லாம் யாரும் வேணாலும் படிச்சுக்குவா. ஆனா சம்பிரதாய கிரந்தம்லாம் அது அவாவ ஆச்சாரியா மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும், அதனால அது சேர்க்கக்கூடாது. ஆனா நம்ம வந்து சம்பிரதாய நிஷ்டால் தானே, வடிமனுஷா இல்ல. அதனால இது ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து கோர்வையா சமன்மையப்படுத்தி பார்க்கணும். நீங்க சிவதரசாரம் சேவ் செஞ்சுக்கீங்கோ, அதனால இதை செஞ்சிருக்கேன். அப்பப்ப சிவதரசாரத்துல என்ன சுவாமி சாதிச்சிருக்க அப்படின்னு சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்துக்கு விரோதமாகவோ சாஸ்திரத்துக்கு விரோதமாகவோ அதை மாதிரி எம்பெருமானாரோ பூர்வாச்சாரியாரோ அவாளுக்கு விரோதமாகவோ எதையும் சாதிக்கவே மாட்டார். எல்லாத்தையும் சமர்த்திச்சுட்டு தான் போவார் சுவாமி, எல்லாத்தையும் சமர்த்திச்சுடுவார். அந்த மாதிரி இது. அதனால இங்க வந்து ஸ்ரீமத்ரதான் அந்த மாதிரி சாதிச்சிருக்காரு, துவாரவர்த்தி அத்வாரவர்த்தின்னு. இப்படி இந்த உடம்பு ஜீவாத்மா பரமாத்மா, இந்த உடம்பானது பரமாத்மாவுக்கு நேராகவும் சரீரமா இருக்கும் நம்ம உடம்பு, அல்லது ஜீவத்வாராவும் இருக்கும். அந்த மாதிரி ஆத்ம சப்தம் இருக்கு பாருங்கோ, அது ஜீவனை சொல்ற பட்சத்துல, ஜீவனை சொல்ற பட்சத்துல அங்க ஆத்மஸ்து ராமாயணாக்க ஜீவன் வச்சிருந்தீங்கன்னாக்க இந்தையும் ஆத்மான்றது ஜீவன் அர்த்தம் பண்ணிண்டா கூட இந்த ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு உள்ள இருக்கிறவன் அந்தரியாமும் பரமாத்மா. அதனால ஆத்ம சப்தம் கூட ஜீவத்வாரா பரமாத்மரிடம் போகும் அப்படின்னுட்டு மூணு பட்சமா இங்க சொல்றார். ஆத்ம சப்தத்துக்கு அர்த்தம் ஆத்ம சப்தத்துக்கு பரமாத்மபுரம் இது அப்படின்னு சொல்லணும். மூணு பரமா அர்த்தம் சொல்லிருக்க, மூணு பரமா சொன்னதுனால வெறும் சந்தர்ப்பத்தை வச்சுட்டே சொன்னதா அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். சந்தர்ப்பத்தை வச்சு பண்றதுன்றது என்னது, பூர்வபக்ஷி நிரசனத்துக்கோசரம். பூர்வபக்ஷி சாங்கியம் ஏதாவது கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு இதெல்லாம் சமாதானம் சொல்லணும்ன்றதுக்கோசரம் அந்த யுக்திகள்லாம் காமிச்சார், பிரமாணங்கள்லாம் காமிச்சார். இப்ப எப்படின்னு சொல்றாருனாக்கா ஆத்மா அப்படின்னு இருக்கு, அங்க ஆத்மாவா அரை திரஷ்டவியா ஆத்மான்னு இருக்கு. அந்த ஆத்ம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா எப்படி சொன்னாலும் பரமாத்மா வரும் அப்படின்னு ஸ்தாபிக்கணும். அதுல ரூடியா சொன்னாலும் ஆத்மசப்தம் பரமாத்மாவை தான் சொல்லும், விஸ்வத்தி நாள் சொன்னாலும் பரமாத்மாவை தான் சொல்லும், ஜீவனை சொன்னாலும் துவாரவர்த்தியா ஜீவனை தான் சொல்லும், அது ஜீவத்வாராவும் பரமாத்மாவும் சொல்லும். இப்படி மூணு விதமாக இந்த பட்சங்கள் இருக்கு. மூணு பட்சங்களுமே நமக்கு வந்து தோஷமற்றவைகள், அதை அப்படியே ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன சுவாரஸ்யம்னாக்கா இந்த நாலு சூத்திரங்கள் இதுல, மூணு சூத்திரங்கள்னால மூணு ரிஷிகள் வந்து இந்த மாதிரி சொல்ற, மூணு ரிஷிகள், மூணு ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த ஆத்மசப்தமானது பரமாத்மபுரம் எப்படி வரும், பரமாத்மபுரமா சொல்லணும் ஆத்மசப்தத்தை, அது எப்படி வரும்னு மூணு ரிஷிகள் சொல்றா. ஆஸ்மரத்தியர்னு ஒருத்தர், அவுருலோமின் ஒருத்தர், இன்னொருத்தர் காசகிருஷ்ணர் அப்படின்னு. இந்த மூணு பேரும், மூணு பேரும் வேதாந்திகளே. இந்த மூணு பேர்ல முதல் ரெண்டு பேர் அத்வைத பட்சம் மாதிரி சொல்லுவா, யாதவ பிரகாத பட்சம் அத்வைத பட்சம் இது மாதிரிலாம் அவ சொல்லுவா. அது நமக்கு உபாதயம் இல்லையோ இல்லையோ. ஆனால் காசகிருஷ்ணன்றவர் ஏற்கனவே வந்திருக்கு 15வது ஸ்லோகத்துல ஆரம்பத்துல, அதாவது சங்கரஷ காண்டம் இருக்கே அது யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஜெய்வினி பண்ணதா ஒரு பட்சம், காசகிருஷ்ண பண்ணதா ஒரு பட்சம், இது யாரு பண்ணாலும் கேள்வி கேட்டு அபிப்பிராய பேதம் இல்லை, தாத்பரியம் ஒண்ணுதான், அதனால எப்படி சொன்னாலும் தவறு இல்லைன்னு எங்க சமாதானம் சொல்லிருக்காரு. அதனால காசகிருஷ்ணன்றவர் சங்கரஷ காண்டம், அதாவது கர்மகாண்டம், சங்கரஷ காண்டம், தேவதா காண்டம், பிரம்மகாண்டம், மூணு காண்டம். அதுல தேவதா காண்டத்தை பண்ணவர் கர்மகாண்டத்தை ஜெயமணி பண்ணார், தேவதா காண்டத்தை காசகிருஷ்ணர் பண்ணார், பிரம்மகாண்டத்தை வியாசர் பண்ணார் அப்படின்னுட்டு இங்க ஒரு அர்த்தம் வந்திருக்க மாதிரி சொல்றோம் அப்போ பதினஞ்சாவது. அதனால இந்த இடத்துல இந்த மூணு ரிஷிகள், மூணு ரிஷிகளும் அழகழகா அவளுடைய சித்தாந்தத்துக்கு அழகழகா, ஏன்னா அவ சித்தாந்த ஸ்தாபிக்க வேண்டியது அவ சுரூபம், என் சித்தாந்தம் ஸ்தாபிக்க வேண்டியதே நம்முடைய சுரூபம் இல்லையா, அதனால அவன் அப்படி ஸ்தாபிக்கிறான். அதுல அஸ்மரத்தியர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஜீவனும் பரமாத்மா ஒண்ணுதானே, ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டதுனால அது ஆத்மசத்தம் ஜீவாத்மா சொன்னாலும் அது பரமாத்மா சத்தம் தான். அது ஜீவனாலும் பரமாத்மா தான், பரமாத்மானாலும் பரமாத்மா தான், வேதமே கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே வஸ்து தானே, ஒரே வெற்றி, ஒரே வெற்றின்றதுனால ஜீவனை சொன்னதுனாலயே பரமாத்மா சொல்லப்பட்டதா எழுதுறீங்க. அதனால இந்த இடத்துல ஆத்மசத்தமானது பரமாத்மாவை சொல்றதுன்னு சொன்னாக்க தோஷம் இல்லை அப்படின்னுட்டு ஆஸ்மரத்திற்குரிய திருவுள்ளம் இந்த பிரதிஜா சித்தேர்லிங்கம் ஆஸ்மரத்யா அப்படின்னுட்டு அங்க சூத்திரமே இருக்கு. ஏக விஜயானம் சர்வ விஜயானம் பிரதிஜன் அவ ஒன்னு தெரிஞ்சுட்டா இன்னொன்று தெரிஞ்சுடலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுடலாம். மண்ணை தெரிஞ்சுட்டாக்க கடபராவாதிகள் அனைத்தையும் தெரிஞ்சுடலாம் சொல்ல முடியும். அதனால இதுதான் ஒரே வெக்தி, மிருத்தம் ஒண்ணுதான், கடமும் ஒண்ணுதான், அதுல ஆகாரம் தான் பேதமா இருக்கு. மற்றபடி ரூபம் ஒரே ரூபம் தானே, ஒரே வெக்தி ஐக்கியம் தானே இருக்கு. அதனால ஜீவன் பரமாத்மா ரெண்டுமே உத்தர தான். அதனால இங்க ஆஸ்மரத்திய உத்தரவுள்ள இப்படி இருக்கு இந்த ரிஷியனுடைய அபிப்பிராயம். ஆனால் அவுருலோமின்ற என்ன பண்ண முடுலோமி ஒருத்தர் அவருடைய பிள்ளை அவுருலோமி, அந்த ரிஷி திருவுள்ள என்னன்னாக்கா அது அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டாக்கா இப்ப ஜீவன் பரமாத்மா லோகத்துல பேதம் இருக்கும் இல்லையோ, அந்த பேதம் தெரியாம போயிடும். அதனால இப்ப ஜீவனா தான் இருக்கான், ஜீவபாவத்துல இருக்கான். ஆனால் இந்த இது இருக்கு பாருங்க முக்தி ரசை, முக்தி ரசையில அவன் என்ன பண்றான், பரம ஆத்மா பரமாத்மாவே மாறி விடுறான் அவன். அதாவது இந்த ஜீவ காயத்துல கொண்டு இருக்கான், அது போயிடுச்சு. அது போன உடனே பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுறான், பரமாத்மாவோட ஐக்கியமாயிட்டான்னாக்க அப்ப ஆத்மசத்தமானது பரமாத்மாவை சொல்றது. உத்கிரமிச்சது ஏவம் பாவா நித்திய உடலோகையும் அகசு, ஏன் கிளம்புறான் இந்த உடம்ப விட்டுடுறான், உடம்பதான் இந்த பந்தம் போயிடுறது. பந்தம் போயிட்டாக்கா அஜ்ஞானம் போயிடவே பந்தம் போச்சு, பந்தம் போயிடவே சரீரம் போயிடுச்சு, சரீரம் போயிடவே இவன் ஆத்மாவாக மாறி விடுறான். பிரம்மவேத பிரம்மையே பவதி அப்படின்றது உபநிடம், பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தவன் பிரம்மமாவே மாறி விடுறான், பிரம்மமாவே இருக்கான் அவன் அப்படிங்கிறது. அதனால இந்த அவுருலோமின்ற மகரிஷி என்ன சொல்றாருனாக்கா உத்தமிஷதா இங்கேருந்து கிளம்புறான், சரீரத்தோடு கிளம்பினான்னாக்க அந்த நிருபாதிக தசை வரைச்சு பரமாத்மாவா மாறி விடுறான் அப்படின்னுட்டு இதை யாதவ பிரகாசர் எல்லாம் சொல்றது. இதெல்லாம் அது இது வந்து இது முதல்ல ஆஸ்மரத்தியர் சொன்னது சாங்கர பட்சத்துக்கு அனுகூலமா இருக்கும், அதே பட்சத்துக்கு. இப்ப இது சொன்னமே அவுருலோமி சொன்னது, அந்த அவுருலோமி சொல்றதோ யாதவ பிரகாசர் பட்சத்துக்கோ பாஸ்கர வேதாந்திக்கோ அனுகூலமா இருக்கும். ஆனா நமக்கு அனுகூலம் என்ன அப்படின்னா காசகிருஷ்ணன் மகர்ஷி, அந்த காசகிருஷ்ணர் அப்படிங்கிற சப்தம் இருக்கே அதுக்கு ரொம்ப அழகா அர்த்தமே சொல்ற ஐஷிங்கிற பதயோஜனைன்ற வியாக்கியானத்துல காசம்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம், அனைத்தையும் பிரகாசிக்கிறவர், அனைத்தையும் பிரகாசிக்க வைக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். அப்படிப்பட்டவர் ஏன்னாக்கா சித்தாந்தம்ங்கிற ஒரு ஞானம் வந்துருச்சுன்னு போங்கோ, அப்போ அவ எப்பொழுதும் பூஜ்யார், எப்பொழுதும் பிரகாசம் ஆவா. நம்ம ஆச்சாரியர் நமக்கெல்லாம் அடியனுக்கு என்ன நமக்கெல்லாம் அட்ரஸ்ன்றது, சங்கபுரம் நாராயணா அடியனுக்கு நாமா, அது வேண்டியதே இல்லை. சுவாமியினுடைய திருவடி அப்படின்னு சொன்னாதான் அடியனுக்கு அட்ரஸ், அதுதான் நமக்கு விளாசமே தவிர்த்து அந்த சுவாமி பெயர் இல்லைன்னாக்கா நமக்கு என்ன வரப்போறது, நம்ம சுரூபமே சித்திக்காதே. அதனால அந்த அதுதான் ஒரு ஆச்சாரியர் இருந்தார்னா ஆச்சாரியர்னாலதான் நாங்கள்லாம் பிரகாசிக்கப்படுறோம். சுவாமி தேவியும் அழகா சொல்லிட்டு போட்டார், குரு பிரகாசிய தீமான்னு, அவரை பிரகாசிக்கிறது நான் யாரு, அதனாலதான் நமக்கே பிரகாசம் கிடைச்சிருக்கு. குரு பிரகாசம் என்ன அர்த்தம், எப்பொழுதும் குருவை கீர்த்தனம் பண்ணணும்னு ஆசை, எப்பொழுதும் கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும் பகவான் ஆச்சாரியர், ஆச்சாரியர் நினைச்சுட்டே இருக்கும். எப்பப்பாரு ஆச்சாரியருடைய தியானம் இல்லாம எதுவுமே சிந்திக்காது. அதனால ஆச்சாரியர் திருவடிதான் நமக்கு சம்பந்தம் அப்படின்றோம். அந்த மாதிரி காசகிருஷ்ணன் பெரிய மகர்ஷி, சித்தாந்த ஸ்தாபகர், எப்படி நமக்கு வியாசரோ அந்த மாதிரி காசகிருஷ்ணர். காசகிருஷ்ணன் என்ன திருவுள்ள போடுறதோ அப்படியே இவர் ஏத்துக்கிறார், யாரு நம்ம வியாசர். இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல நீதி எல்லாத்தையும் வரல, இந்த இடத்துல காசகிருஷ்ணன் எடுத்திருக்காரு, இந்த காசகத்துல இந்த மாதிரி திருவள்ளப்படுற என்ன திருவள்ளப்பட்டாக்கா, இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அவன் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள அவன் இருக்கான். பரமாத்மா நமக்கு அந்தரியாமையாக உள்ள எழுந்துள்ள இருக்கான், அதனால சரீரியா இருக்கான். அப்படி இருக்கிறதுனால இது வந்து பரமாத்மாவை தான் சொல்லும். ஆத்மசித்தமானது பரமாத்மாவை தான் இது குறிப்பிடுது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அப்படின்னுட்டு ராசகர்ம திருவள்ளம் இப்படி மூணு ரிஷிகள் முதல்ல ஆத்மசப்தத்துக்கு மூணு விதமாக பரமாத்மா தத்துவம் சொன்னோம். இப்ப ஆத்மசப்தத்துக்கு மூணு ரிஷிகள் பரமாத்மா பரம் எப்படின்னுட்டு மதானு குணையன மதானு குணியன சொல்ற தன்னுடைய மதானுசாரம். ஒருத்தர் அத்வைத பரமா சொன்ன, ஒருத்தர் யாதவ பிரகாச பரமோ இல்ல பாஸ்கர பரமோ சொன்ன, இன்னொருத்தரோ விஷாத்திய வேதாந்த பிரமா எந்திரமானார் அதாவது சூத்திரக்கார வியாசர் இருக்காரு அவருடைய தோல்விப்படி சொன்னார். இல்லாத போனாக்கா இந்த சூத்திரக்கார அவ ரெண்டு பேரும் சொல்றக்க வேண்டாம், அல்லது காசகத்தையும் சொல்றக்க வேண்டாம். அத்வைத பரம் தான் சரின்னாக்கா அந்த முதல் சூத்திரமே சொல்லிட்டு போயிருக்கலாமே, யாத பிரகாரத்தான் சரின்னாக்கா ரெண்டாவது சூத்திரமே சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதை சொல்லாம காசகிருஷ்ணருக்கு சொன்னார் அவஸ்திரி காசகிருஷ்ணா இது உபகோசரடி ஜெயின்னு முதல் அத்தியாயம் இரண்டாவது பாதத்துல மூணாவது வாசிச்சோம். அந்த உபபத்தே தானாதி உபதேசே சுகபதி தானாதேவச்சே அதை ஏவச்ச பிரம்ம சுகபரணத்தை தானாச்சே ஆறாவது சூத்திரம் அனவஸ்திதே ரமம் பவாச்ச நேசரஹா அப்படின்னு இது வந்து ஆண்டவன் சாட்சர் அது வந்து பாஷ்யத்தில் இருக்கு நமக்கு சுகபிரகாசியர் எடுத்திருக்கா. அனவஸ்திதே இந்த கண்ணுக்குள்ள இருக்கிறவன் யாருன்னு அங்க கேள்வி கேட்டு ஜீவன் தான் இருக்கட்டுமே பிரதிபிம்பம் தான் இருக்கட்டுமே அப்படின்னா எத்தனையோ கேள்வி கேட்டு அவன் வராது. ஏன்னா அனவஸ்திதி நியமமா இருக்க உள்ள இருக்கிறதுன்றது அவனுக்கு கிடையாது. பிரதிபிம்பமோ ஜீவனுக்கோ கண்ணை மூடிட்டா பிரதிபிம்பம் தானுமே, அது மாதிரி ஜீவன் எப்பொழுதும் இருக்கிறது இல்ல. அதனால அவன் வந்து அனவஸ்திதையே அசம்பவாச்ச அனவஸ்திதி நேமேன அவஸ்திதின்றது இல்லை கண்ணில், அதனால ஜீவன் கண்டு கிடையாது அப்படின்னு அங்க சாய்ச்சர். இங்க பாருங்க அவஸ்திலே இருக்கு காசு கிருஷ்ணா, அங்க அனவஸ்திலேயே ஜீவகா, இங்க அவஸ்திலேயே பரமாத்மா. எவ்வளவு அழகா நாங்க தெரியவா சூத்திரக்கார எவ்வளவு அழகா சொல்றேன். அத மாதிரி இந்த ஆச்சாரியால் எப்படி அழகா நம்ம வியாக்கியானம் பண்ற சூத்திர இந்திரமானார் பாடலாம் சுகப்பிரகாசி ஆச்சார் பேசிக்கலாம். அதனால உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அங்க இல்லை ஜீவன், ஜீவன் நிகிதமா இல்ல, அதனால அவன் வந்து பரமா அந்த அக்ஷபுருஷனாக ஆக மாட்டான். இங்க இவன் இருக்கானே பரமாத்மா எப்பொழுதும் இருக்கான், நிகிதமா இருக்கான், இனிமேல எல்லார்கிட்டையும் அந்தரையாமையா இருக்கான். அப்படி இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான் அப்படின்னு காசு சொல்ற. இதுதான் நம்முடைய சித்தாந்தம். தன் சித்தாந்தமா போயிட்டதுனால காசகிருஷ்ணர் சொன்னதையே அப்படியே அனுவாதம் விட்டு தன் தான் வந்து தனியா ஒண்ணும் சொல்லவே இல்லை வியாசர். இதுதான் இந்த ஆத்மசப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னுட்டு இங்க இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. இப்ப பாருங்க யுத்தத்யாத்மசப்த ரசய பரமம் பிரம்ம யத்வா சமானாத் ஸ்வார்த்தோயம் ஜீவசப்த வததிக பரமம் துவாரவர்த்தேதி பக்ஷ வியக்தைக்யான் அஸ்மரத்ய நிருபதிக தசாத்வைதத ச ஔடுலோமிஹி தத்தத்வம் காசகிருஷ்ணஹ நிரவஹதிகர்த்தாத் ஆத்மசப்தம் பரஸ்மின். இன்னொரு பக்கமும் உண்டு பாடம் தத்தத்வம் காசகிருஷ்ணஹ பர விஷயத்தையா ஜீவசப்தம் ஜகாத அப்படின்னு ஒரு பதம் உண்டு ஒரு பாடம். இப்ப பாருங்க முதல் பூர்வார்த்தத்துல என்ன அர்த்தம் சொல்ற விபத்தியாகி ஆத்மசப்தா பிரதயதி பரமம் பிரம்ம விற்பத்தி ஆத்மோர்த்தி ஆத்மா அப்படிங்கிற விற்பத்தினால ஆத்மசப்தமானது பரமம் பிரம்ம பிரதயதி பரமாத்மாவனோட பரமாத்மாவை பரம் பிரம்மமான பரமாத்மாவை பிரதயதி பிரசித்தமா காமிச்சிருக்கிறது சொல்றது ஹி அப்படின்னா பிரசித்தி. ஏன்னா ஆத்மா அப்படின்றது அந்த வியாபிக்கிறது எல்லாத்துலயும் வியாபிக்கிறது அவனுக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது, பரமாத்மா தொத்து வேற யாருக்குமே வராது. அதனால இது சொல்றது இது அல்லது சமானாத்து சுவார்த்தோயம் ஜீவசப்தா. இந்த சமானாத்துன்னு ஒரு அர்த்தம், ஜீவசப்தமானது ஆத்மஸ்துகாமாயன் ஆத்மசப்தம், அதே மாதிரி ஆத்மாவாரியான்றது ஆத்மசப்தம், ரெண்டும் சமானமான சப்தம். அதனால ரெண்டுமே ஆத்மாவதம் சொல்றது, அது ரூடியினால பரமாத்மாவும் சொல்றதா இருக்கட்டும், அல்லது அது ஜீவாட்சியாகவே இருந்துட்டு போட்டும். ஜீவாட்சியா இருந்தா கூட பரமாத்மாவும் சொல்லும் அந்தரியாமி இருக்கிறதுனால சுவார்த்தோயம் ஜீவசப்த வசதிச்ச பரமம், பரமாத்மாவை தான் சொல்றது. எப்படின்னா துவாரவர்த்தியா, துவாரவர்த்தி ஜீவத்வாரா ஆத்மத்தமானது பரமாத்மாவை கலந்து விடுவது அர்த்தம். இத சுமோ சுவாமி என்ன பண்றாருனாக்க, நிறைய பாடகங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. சமானா அப்படின்னாக்கா ரெண்டு ஆத்மசத்தமும் சமானமா இருக்கோ இல்லையோ அப்படி வச்சு அர்த்தம் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு ஒன்னு சொன்னார். அல்லது சமாசா, சமாசன்ன அர்த்தம், சமாசன சமுதாயம் அர்த்தம், சமூகம் அர்த்தம், சமூகம் அர்த்தம் மொத்தமா சேர்ந்து ரூடியா ஒரு அர்த்தம் சொல்றத சமாசம் சொல்றாரோ, அந்த ரூடியினால இது இத சொல்றது. பரமாத்மாவை தான் இங்க நேரம் சொல்றது, ஆத்மான பரமாத்மாவை தான் சொல்லணும்னு அர்த்தம் நினைக்கணும். சமானாத்து அல்ல சமானாத்திர ரூபியா, ரூபியினால சமானமா இருக்கு ஆத்மசப்தமானது, ரெண்டு இடத்துலயும் பரமாத்மாவையே சொல்றது அல்லது ரெண்டு இடத்துலயும் ஜீவனையே சொல்றது. அப்படி சொன்னா துவாரத்தினாலும் சொல்லிட்டு போகணும், அல்லது ரூடிசப்தத்தினால ஒரு இடத்துல ஜீவன், ஒரு இடத்துல பரமாத்மா, அல்லது ரெண்டு இடத்துலயுமே ரூடி ஆத்மசப்தத்தினால ரூடியினால நேர பரமாத்மாவே சொல்றதுன்னு அர்த்தம். ஆக வித்தத்தினால முதல்ல ஒரு அர்த்தம் சொல்லணும். இன்னொன்னு ரூடி இடுதிரி பெயர், இடுதிரி பெயர்னால ரெண்டு இடத்திலையுமே பரமாத்மா தான் ஆத்மசப்தத்தினால சொல்லப்படுறது. அல்லது ஆத்மான்றது ஜீவனையே சொல்லட்டும், சொல்லுத்தாக்க அப்ப துவாரம் ஜீவத்வாரா இந்த ஆத்மசப்தமானது பரமாத்மாவை சொல்றது அப்படின்னு சொன்னா விரோதம் இல்லாமல் போயிடும். இப்படி மூணு பட்சங்கள் இருக்கு. துவாரவர்த்தியேதி பக்ஷாகனு ஒரு பட்சம் பாடம், பக்ஷாக ஒரு பாடம், பக்ஷாக சொன்னா ஒவ்வொரு சுலோகமே பக்ஷாக பக்ஷான்னு ஆவர்த்திக்கணும். இது பதயோஜனையில ஐஷிங்கர் நிர்வாகம். உத்தமர் சுவாமி இன்னும் சில இதெல்லாம் வச்சிருந்து சிந்தாமணி இந்த மாதிரி சில வியாக்கியானங்கள்லாம் வச்சிருந்து பக்ஷாகனு அர்த்தம் ஒரு பாடம் இருக்கு. அப்படி சொல்லிட்டாக்கா ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஆவர்த்தி பண்ண வேண்டாம், மூணு பட்சங்கள் இருக்கு அப்படின்னு ஆயிடும். இதுவும் சரி, உத்தமர் சுவாமி யார் சொன்னையும் தப்புன்னு சொல்லல, எல்லாமே அவாவா. இது என்னன்னா மேதா விலாசம், எப்பேற்பட்ட சூக்ஷ்ம மேதா விலாசம் அவர்கள்லாம் நமக்கெல்லாம் இத்தனை வியாக்கியான்கள் கிடைச்சேன்னு பாக்கியமா இருக்குது. என்னென்ன மட்டும் புரியுமா, அதையும் இதோ அதையும் குறையுமா தெரிஞ்சுட்டு அதெல்லாம் தேவையெல்லாம் நான் அத்தியாபிச்சுட்டு இருக்கேன். அதனால இது வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது, என்ன சார் சுவாமி அடிக்கடி கிடைச்சார். அதனால இது வந்து இந்த மாதிரி வியாக்கியாதாரால் பாடபேதங்களை வச்சுட்டு அழகா விளையாடுறா. அதன் பிறகு இப்ப வந்து ஆஸ்மரத்தில் என்ன அபிப்பிராயப்படுற, அது மாதிரி அவுடலோமே என்ன அபிப்பிராயப்படுற அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசம் இப்ப சொல்ற வியக்தி ஐக்கியாத்து, ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். வியக்தி ஜீவோ பிரம்மைவ நாபரகா, அந்த இந்த சோகம் ஒண்ணு சொல்றாரேவா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா அப்படின்னு ஒன்னு சொல்றாவ. அதாவது பிரம்மந்தான் உண்மையானது, மீதி எல்லாம் பொய், எல்லாம் பொய் இது. அதனால இது வந்து ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்லாம் சொல்றது. இது நான் வந்து அதிகமா யாதவ பிரகாச பட்சம்னு சொல்றேன், இத முதல் பட்சத்தை யாதவ பிரகாசம்னும் ரெண்டாவது பட்சத்தை சாங்கர பட்சம் பாஸ்கர பட்சம்னு சொல்றா. அது எப்படி எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கலாம். மொத்தத்துல இந்த மாதிரி ஒரு ஜீவன் தர்மம் இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. அவ வந்து அது யாதவ பிரகாசருடைய சித்தாந்தத்தை ஆரம்ப நாகீரணத்துல சாய்க்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். பேனத சமுத்திர பேனதரங்க நியாயம் அப்படின்னு சொல்ற நம்ம சமுத்திரத்தை பார்க்கணும், ஜலம் இருக்கு, அலை இருக்கு, கொப்பளங்கள் இருக்கு, எல்லா பார்த்துதான் இருக்கும். இப்ப அத்தனையும் ஒன்னா சேர்ந்துதான் சமுத்திரம்னு சொல்றோம். இப்போ அந்த அலை, அதுல கொப்பளங்கள்லாம் ஒரு சொல்ல ஜலத்துல, இவைகள்லாம் வெவ்வேறையா அல்லது ஒன்னேவா அப்படின்னாக்கா, இதெல்லாம் பாக்குறதுக்கு வேறுபாடு இருக்க மாதிரி இருக்கு, வசுதாக எல்லாம் ஒண்ணுதான். இதுதான் வெற்றி ஐக்கியன்றது. வெற்றி ஐக்கியமா இருக்குது, ஒன்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்னா இருக்குது. இது எப்படின்னாக்கா சமுத்திர பயணத்தரங்க நியாயம் மாதிரி, பாலு, வெண்ணெய், தயிர், நெய், கீர்த்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இருக்குது பால்ல. ஒரே பால் கரந்த நெய்யில் கரந்த கரந்த பால் நெய்யே போல் இவற்றெங்கும் கண்டுகொள் அப்படிங்கிற நம்மாழ்வார் 8-ஆம் பத்துல. கரந்த பால், அதுல நெய் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, தயிர் இருக்கு, எல்லாம் இருக்கும் இல்லையோ, ஆனா தெரியுறதா அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இதுவா இருக்குது. அத மாதிரிதான் ரிட்டு ஐக்கியம் சமுத்திர பயணரங்கன் ஞானம். சமுத்திரம் அலை, அது மாதிரி அந்த புத்புதங்கள் அதெல்லாம் இருக்க அந்த மாதிரி இது எல்லாம் வேறு வேறு இருக்க மாதிரி இருக்கும், வேறுபாடு இருக்க மாதிரி இருக்கும், வசுதாக ஒன்றா இருக்கும். இது யாதவ பிரகாச பட்சம்னு சொல்றேன். அதனால ஆஸ்திரத்தினுடைய அபிப்பிராயமானது இப்படி இருக்கு, ஜீவன் பரமாத்மா ஒண்ணுன்றதுனால இந்த ஆத்ம சப்தமானது பரமாத்மா சொல்றதுன்னு ஒரு பட்சம். அல்லது நிருபதிக தசா துவைத்ததாக, நிருபதிக தசா இந்த லோகத்தில் இருக்கிறதே பேதம் வியாபாரிக்கும், ஆனால் நிருபதிக்குமா மோட்ச திசையில போச்ச அத்வைதம் தான் தத்துவம். அதனால உபாதின்னு சொன்னாக்க இதை வந்து இதன் சொல்றது, அது பாஸ்கர வேதாந்தி சொல்றது. பாஸ்கர வேதாந்தி பேதபேதவாதி, அது அந்த பட்சமோ அல்லது அத்வைதம் சொன்னதுனால சாங்கர பட்சமோ. நிருபதிக திசா முக்கிய திசான்னு நடத்தும். இப்ப சௌபாதிகம் உபாதியினாலும் சேர்ந்தது, ஏன்னா இந்த உடம்பு கர்மாதீனமானது அஜானத்தினால அப்படி எப்படியும் வசூலன்னு தரா. அதனால அந்த திசையில இருக்கிறத காட்டலாம் நிருபதிகமான ஒரு தசை இருக்கோ நிலை, அது மோட்ச தசை. அந்த இடத்துல போனாக்க இங்க இருக்கிற பெரிய ஜீவன் பேர் வாங்கினவன், அங்க போனாக்கா பரமாத்மான் மாறிடுறான். முதல் பட்சத்துல ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்ற பட்சம். இப்போ இங்க பேதம், வியாபாரிக திசையில ஜீவன் பேதம் இருக்கு, அதே பாரமாரிக திசையில அத்வைதம் தான் அது இருக்கு. இங்க இருக்கிற வரையும் இது ஜீவன் தான், அங்க போறச்ச பிரம்மம். அந்த அந்த திசையை வச்சிருந்த ஆத்ம சத்தமானது பரமாத்மா, பரமாத்மா சொல்லுவோம்னு சொல்லப்பட்டது அங்க. ஆனா காசகிருஷ்ணர் தஸ்தத்வாத் காசகிருஷ்ணா, தஸ்தத்வாத் அவன் உள்ள இருக்கிறதுனால தஸ்மின்னு ஸ்திதத்வாத் தஸ்தத்வாத் அவன் தஸ்தன் தஸ்மின்னு திஷ்டதி தஸ்த அவன் உள்ள இருக்கான் அவன். அதனால அந்த காரணத்தினால காசகிருஷ்ணன் மகரிஷியானவர் பர விஷயத்தையா ஜீவசப்தன் ஜெகாத, இந்த ஆத்மசப்தத்தை பரமாத்ம விஷயமா சொல்லிட்டாரு. ஜீவனுக்கு அந்தர்யாமி, ஆத்மசப்து ஜீவனே இருந்து போட்டுமேன், ஆத்மஸ்து காமாயன் ஆத்ம ஜீவனே இருந்து போட்டுமேன். அப்படி இருந்தா கூட ஜீவ அந்தர்யாமி உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால ஜீவ சரீரி ஜீவ அந்தர்யாமி ஜீவனுக்கு ஆத்மா பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பர விஷயத்தையா ஜீவசப்தன் ஜெகாத அப்படின்னு சொன்னார். இது ஒரு பாடம். அல்லது தஸ்தத்வா காசகிருஷ்ணா நிலவாகத்து இக இக, இது பதயோஜனையில ஆதரவான பாடம். இக இந்த வித்தியில நிலவாகத்து சாது ஆத்மசப்தம் பரஸ்பின் பரஸ்பின்னு பரமாத்மா கிட்ட ஆத்மசப்தமானது இந்த ஜீவ சரீரி அப்படின்னுட்டு சாதுவாக இருக்கும் அப்படின்னு நிர்வாகம் பண்ணிட்டேன் காசகிருஷ்ணர். அதுவே வியாசருடைய சித்தாந்தம், சூத்திரகாரனான கிருஷ்ண தெய்வாயனன் அவருடைய திருவுள்ளம் இதுதான். அததான் இங்க சொல்றது. இப்படி ஆத்மசப்தன்றது மூணு விதமாக பரமாத்மாவை சொல்லலாம். ஒன்னு 34 ஆத்மோதீதி ஆத்மா, இன்னொன்னு வந்து ஆத்மான்றது ரூடியினால ஆத்மசப்தமானது பரமாத்மாவை சொல்லும், இன்னொன்னு துவாரவர்த்தியா ஜீவத்வாரா அப்படின்னு சொல்லும். இது சித்தாந்த பட்சம். ஆனால் மதபேத பட்சம் அரசு அஸ்வரத்தியர் யாதவ பிரகாசத்துக்கு முன்னோடி அவர் சொல்லிச்ச இந்த ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுதான், அதனால இந்த ஜீவசப்தம் ஜீவவாசகமான ஆத்மசப்தத்தை இட்டு பரமாத்மாவை சொல்லிடுத்து அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவுர்லோகம் என்ற மகரிஷியோ அது அப்படி கிடையாது. இந்த வியாபாரி தேவன் இருக்கான், பாரமார்த்திக தசைய முக்தி தசை அப்ப பரமாத்மா இருக்கான், பரமாத்மாவும் அழிவுது. அதனாலதான் ஆத்மசத்தமானது பரமாத்மா அங்க சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு அவுர்லோகம் திருவள்ளப்பட்டார். ஆனால் நம்ம சூத்திரகாரருடைய திருவுள்ளம் என்னன்னு காசகத்தன் தயக்கிறார். அவர் என்ன சொல்ற, ஜீவசப்தமா ஜீவ வாசகமா இருந்தாலும் அவனுக்கு அந்தர்யாமியாயம் உள்ள இருக்கிறதுனால பரமாத்மா வாசியது. ஏன்னா சர்வே சப்தா பிரம்ம வாசகா, எந்த சப்தம் சொன்னாலும் பிரம்மத்தை தான் சொல்லும் அப்படின்றதுனால பிரம்ம வாசகமாக இருக்குன்னு இவர் திருவுள்ளப்படுறார் காசகத்தன். அதுவே நம்முடைய சித்தாந்தம்ன்றது இந்த ஸ்லோகத்துல பாரமா சொல்லப்பட்டது. இப்ப பாருங்க, பிரசயதி பரமம் பிரம்மயத்வாசமானாத்து ஜீவசந்தோ வததி ச பரமம் துவாரவிருத்தேதி பக்ஷம் யக்யைக்யாம் ஆஸ்மரத்யஹ நிருபதிகதசாத்வைததச்சௌடுரோமிஹி தத்தத்வாத் காசகிருஷ்ணஹ நிரவஹதிகசாத்வாத்மசப்தம் பரஸ்மின். அல்லது வேதாந்த குரவே நமஹ.